எல்லையிடம் கிளிய எல்லையிடம் கிளிய எல்லையிடம் கிளிய எல்லையிடம் கிளிய இன்னும் குரங்குதியோ சில்லென்றடையம்பின் நங்கை நீர் போதர்கின்றேன் பல்லையும் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லை நீ போதாய் உனக்கெந்த வேறுடையை எல்லாரும் போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லனை ராமாஞ்சலயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமு நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்யதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமத்யாபயந்தீ சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜிநிகடிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவைபல் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்யசரண சரணம் ப்ரபத்யே எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன் வேன் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேனோர் எம்பாவாய். திருப்பாவை 30 பாசுரமே ரொம்ப முக்கியமான பாசுரங்கள். 30 தப்பாமே என்று ஆண்டால் அருள் செய்கிறார். கடைசியில 30 ஒன்னு கூட தப்பக்கூடாது. தப்பக்கூடாதுன்னா விட்டு போகக்கூடாது. ஒரு பாசுரம் விட்டு போனாலும் அந்த பாசுரம் அனுபவம் குறைஞ்சு போயிடும், அது ஒரு பெரிய இழப்பு ஆயிடும். 30 ரத்னங்கள் சேர்த்து வச்சு ஒரு மணி மாலை பண்ணி 30 ரத்னங்கள் சேர்த்தான். வைரம் வைடூரியம் எல்லாம் சேர்த்து 30 சேர்த்து ஒரு மணிமாலை பண்ணின போது அதில் ஒரு ரத்னம் இழந்து போச்சுன்னா கூட அவன் மனசு எத்தனை கஷ்டப்படுமோ அத்தனை கஷ்டமாம். இந்த திருப்பாவை 30 ஏதாவது ஒன்னு குறைஞ்சு போனாலும், அதனால 30 தப்பாமே இங்கு பரிசீலிப்பார் என்று அருள் செய்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இப்படி அநேகமான விசேஷங்கள் நிறைய இருக்கிறபடினால அதை விட்டு போனால் விட்டு போனதுதான், அந்த அனுபவம் இன்னொரு இடத்துல கிடைக்காது. ஏன்னா அதுல வேற ஒரு அனுபவம் இருக்கு, இன்னொன்னுல வேற ஒரு அனுபவம். இப்படி திருப்பாவையில 30 ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது பெரியவாள் அதுக்காகத்தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு அப்படின்னு நான் ஒரே நாள்ல மொத்தத்தையும் சொல்றத காட்டிலும் அன்னன்னைக்கு தினமும் போய் அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அதுல இந்த 30 முக்கியமா இருக்கும்போது அதுலயும் ரொம்ப முக்கியமான பாட்டு அப்படின்னா இந்த எல்லை இளம்பிலேய பாட்டான். திருப்பாவை 30 பாட்டிலுமே சம்பிரதாயத்துல என்ன சொல்வாள் அப்படின்னு கேட்டா, திருப்பாவை 30 விசேஷம், தினந்தோறும் 30 பாட்டையும் சொல்லணும், அப்படி இல்லாட்டா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாவது சொல்லணும். இந்த 30 ரொம்ப விசேஷம் எதுன்னு கேட்டா சிற்றஞ்சிறுகாலே பாட்டுன்னு சொல்ற வழக்கம். அது 29 பாசுரம். அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டால் எல்லை இளங்கிலேயே பாட்டு. இது 15 பாசுரம். பராசர பட்டர் அவளை செய்வாராம், திருப்பாவையாவது இந்த பாட்டு இரே அப்படின்னு வாராம். திருப்பாவைங்கிறதே இந்த 15 பாட்டு தான், இல்லை இளங்கிலேயே பாட்டு தான் திருப்பாவை. திருப்பாவையினுடைய உயிர் நாடி இதுல இருக்கு என்ன அர்த்தம். 29 பாட்டு சிற்றஞ்சிறுகாலே பாசுரம். அதுல கண்ணன் கிட்ட சரணாகதி பண்ணி எந்த விஷயத்தை பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுல இருக்கு. இற்றைப்பறை உள்வான் அன்றுதான் கோவிந்தா, என்ன என்ன கேட்டா உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம், மற்றைனங் காமங்கள் மாற்று அப்படின்னு கண்ணனோடு சேர்ந்து இருந்து ஆட்சிது கைங்கரியங்கள் பண்ணி சேஷபாவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற பாட்டு அது. ஒரு பிரார்த்தனை அழகா சொல்ற பாட்டு. பகவான் கிட்ட போய் என்ன பிரார்த்திக்கணுங்கிறது கூட நமக்கு தெரியாது, அது சொல்லித்தர பாட்டு அந்த பாட்டு. அதனால ரொம்ப முக்கியமான பாசுரம். அதை காட்டிலும் இந்த பாசுரம் ஏன் விசேஷம் அப்படின்னு கேட்டா, அது பகவத் விஷயத்துல, இது பாகவத விஷயத்துல. பகவத் விஷயத்துல எப்படி நடக்கணுங்கிறது 29 பாட்டுல இருக்கு. பாகவத விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 15 பாட்டு எல்லே இளங்கிலேயே பாசுரத்துல இருக்கான். ஒரு கடைசியா ஒரு 10 பாசுரங்கள்லயுமே நாம் பாகவதர்களோட கலந்து பேசுற, கலந்து பழகிற விதத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பாகவதர்களை இவர்கள் எழுப்பிண்டு போறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் போது ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு பாடமா நமக்கு இருக்கு. அதுலயும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கான். ஏன்னா எப்படி பேசணுங்கிறது இருக்கு, முதல்ல எப்படி பழகணுங்கிறது இருக்கு, மொத்தமும் இருக்கு இந்த பாசுரத்துல. அதனால ரொம்ப விசேஷமான பாட்டு இது. இதுல யாரை எழுப்புறான்னா, எல்லாரும் வந்தா கூட இவ வந்தாதான் ஒரு பூர்த்தி வரும், இல்லாட்டால் பூர்த்தி இருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தி, மொத்த பேரும் வந்தாச்சு, இன்னும் ஒருத்தி தான் பாக்கி இருக்காள். மற்ற எல்லாரும் வந்தாச்சு, சரிதான் எல்லாரும் வந்தாச்சு, ஒருத்தி வந்தா என்ன வராட்டா என்ன, இன்னும் இவளை விட்டுட்டு போக முடியாதான். இவள் வந்தாதான் இந்த கோஷ்டிக்கே ஒரு பூர்த்தி இருக்குமா, அப்படிப்பட்ட ஒருத்தியை எழுப்புறாள் அப்படின்னு இந்த பாட்டு வருது. இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறார், அதாவது இவளை எழுப்புறதுக்காக வெளியில வந்திருக்கிறவள், வாசல்ல நிக்கிறார்கள், உள்ள சயனத்துல இருக்கிறவள் இவள், வெளியில எழுப்ப உள்ள இருக்கிறவள் பேசுறானா பதில் சொல்றானா, இவ அதுக்கு பதில் சொல்றா, இவள் அதுக்கு பதில் சொல்றா என்று ஒரு உரையாடல் முறையில, ஒரு சம்பாஷண ரீதியில இந்த பாசுரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த 9 பாட்டிலுமே கூட அப்படி சம்பாஷணை இருக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். சம்பாஷணையா இல்ல, பாசுரத்துல இல்ல. ஆனால் அப்படி ஒரு சம்பாஷணம் நடந்ததா வச்சுட்டு வியாக்கியானங்கள்ல இருக்கு. உள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு சொன்னா ஆறாவது பாட்டு ஆரம்பத்துல ஒரு பெண்ணை எழுப்பும்போது பறவையும் எழுந்துருத்தேன், அப்போ பறவையும் எழுந்துக்கிற காலம் ஆயிடுச்சே, பறவையும் சந்திக்கிறதே, நீ ஏன் எழுந்துக்கல அப்படின்னு கேட்டாலாம், உடனே அவ சொன்னால் உங்க ஊர்ல பறவைகளுக்கு வேற என்ன வேலை, இப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான் தானே கத்தின் இருக்கும், ஆனா அது ஒரு அடையாளம் ஆகாது, அதுக்கும் தூக்கம் கிடையாது அப்படின்னாலாம், அதுக்காக அடுத்த அடையாளம் சொல்றா, உள்ளறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டிலேயே. இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளம் சொல்லும் போதும் உள்ளே சயனத்துல இருக்கிற ஒரு பதில் சொல்றா, அது இந்த பாட்டுல வரல, வராட்டாலும் அந்த பாவம் இருக்கான். ஏன் பாட்டுல வரல அப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்துதானே பாட்டு பாடுற, இன்னைக்குமே டெலிபோன்ல பேசும்போது பக்கத்துல ஒருத்தர் நின்று கேட்கிறான்னு வைப்போம், அப்ப இவர் என்ன பேசுறாரோ அது மாத்திரம் தான் அவருக்கு தெரியும், அந்த பக்கம் என்ன நடக்கிறது அவர் என்ன பேசுறாங்கிறத இவர் அனுமானம் செய்து ஊகிச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரிதான் இது வரைக்கும் பாட்டுல இருக்கு. ஆனால் இந்த எல்லை இலங்கிலே பாட்டுல மாத்திரம் ரெண்டு பேரும் பேச்சு, ஒரு பேச்சு மறு பேச்சு, இது ரெண்டுமே இந்த பாசுரத்துல இருக்கு. இது குறிப்பா ஆண்டாள் நமக்கு சொல்றாரு எப்படி பேசணுங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியம் வைஷ்ணவத்துல, ஏன்னா வைஷ்ணவர்கள் வைஷ்ணவாலா பேசணும், அடியேன் அப்படின்னு பேசணும், தேவரீர் அப்படின்னு பேசணும், கிரகத்துக்கு ஏளனம் அப்படின்னு பேசணும். அது தவிர வைஷ்ணவ பரிபாஷை, பரிபாஷை எதுக்கு வச்சிருக்கான்னா அபராதங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு. எத்தனை நிந்தை பண்ணாலும் அடியேன் அடியேன் அப்படின்னு சொன்னா ஒரு அபராதமும் கிடையாது நமக்கு, அவர் என்னதான் வெய்யட்டுமே, என்ன வெய்தாலும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அந்த பாவத்தோட இருந்தோம்னா அப்ப நம்ம புழைச்சோம், நீ என்னடா என்ன கேட்கறதுக்கு என்ன ஆரம்பிச்சால் அப்ப வைஷ்ணவத்துவம் போயிடுது. அதனாலதான் இந்த பாவத்தை ஊற்றுறதுக்கதான் வார்த்தையிலேயே காமிச்சிருக்காள், அரியன் தவிர வேற பேசக்கூடாது, தேவதையை தவிர வேற பேசக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சிருக்காள். இந்த பாட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு நிதர்சனமாக, நல்ல ஒரு உதாரணமா இருக்கு. இல்லையே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு எழுப்புறா, வெளியில இருக்கிறவர் உள்ள படுத்துட்டு இருக்கவள அந்த பெண்ணை எழுப்புறாரா, எல்லே அப்படிங்கிறார். எல்லைங்கிறது ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவளுடைய குரல் அத்தனை ஆச்சரியமா இருக்குமா, அவாத்து வாசல்ல வந்த உடனேயே அவளுடைய குரலை நினைச்சு பார்த்து எல்லே எத்தனை ஆச்சரியம் அப்படின்னு, நீ போய் படுத்துட்டு இருக்கலாமா, உன்னுடைய குரல் தானே எங்களுக்கு தேவை, நீ வந்து பாட்டு பாட நாங்கள் கேட்கணும், அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ரீதியில ஆச்சரியத்துல ஆஹா என்று சொல்ற மாதிரி இல்லையே அப்படிங்கிற, அவளுடைய குரல் மாத்திரம் இல்ல அவளுடைய அழகு எல்லாமே ஆச்சரியமா இருக்கான். அதனால இல்லைங்கிறது ஆச்சரியத்தை சொல்றதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டான்னா இல்லை அப்படிங்கிறது வெளிச்சல் கூப்பிடுறா. இன்னைக்கும் கூட இந்த சீவில்லிபுத்தூர் பக்கம்லாம் எல்லைன்னு தான் கூப்பிடுவான், ஒருத்தர் கூட பேசும்போதே எலே இங்க வா என்றுதான் கூப்பிடுவான். எல்லே அப்படின்னு அந்த காலத்துல இருந்ததுதான் இப்ப எலேன்னு ஆயிருக்கு என்று சொல்ற வழக்கம். அதனால ஒரு பெண்ணை எழுப்பும் போது ஒரு உரிமையோட கூப்பிடுற, பெண்களை எழுப்பும் போது சொல்ற வார்த்தையே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. பல இடங்கள்ல ஒரு பெண்ணை பார்த்து பேய் பெண்ணேன்னு சொல்லியிருக்கா, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்லியிருக்கா, தேசுடையாய் அப்படின்னு சொல்லியிருக்கார், கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார், நானாதாய் அப்படின்னு சொல்லியிருக்கார், மாமியை பார்த்து உண்மகள் தான் ஊமையோ செவிடோ என்று சொல்லியிருக்கார். அப்போ இவர்களே இப்ப எல்லைங்கிறார். அப்போ இவர்கள் அந்த பெண்ணை ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பும் போது பார்த்தாலும் இவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை தெரியுது. பாகவதர்களுக்கு உரிமை கொடுத்து வைக்கணும், நாம கொடுக்கணும், அவ நம்ம என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சொல்லலாம், என்ன பார்த்து ஏண்டா டேன்னு சொன்னேன் இன்னும் சொல்லக்கூடாது, ஏன்னா டேன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஒரு சீவைஷ்ணவனுக்கு நம்ம கிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்குமே கிடையாது. ஏன் டேன்னு சொல்லக்கூடாது, அயோக்கியன்னு சொல்றான்னு வச்சுப்போம், ஏண்டா என்னை பார்த்து அயோக்கியன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல முடியாதான், ஏன்னா அவருக்கு நம்மளை அயோக்கியன்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு. என்ன வேணா சொல்லலாம் அவர், நம்ம என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம், வித்துடலாம் அப்படிங்கிறார். கேசவா புருடோத்தமா கிளர் சோதியார் என்று பேசுவார், அடியார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார். கேசவா புருடோத்தமான்னு யார் சொல்றாலோ அப்படிப்பட்டவர்கள் என்ன விற்கலாம்ங்கிற, என்ன விற்கலாம், என்ன வாங்கலாம்ங்கிற. சுவாமி தேசிகன் அதை நடத்தியே காமிச்சார். கிரயணீய தசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம் சொல்லுவதுண்டு. கிரயணீய தசையில இருந்தாராம். தேசிகனும் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல தேசிகன் ஏழு இருந்த போது சில அவமரியாதைகள்லாம் வந்தது. ஆனால் அவர் நடந்துட்ட விதம் என்ன கேட்டான்னா, தாராளமா என்ன அவமரியாதை பண்ணணுங்கிற என்ன பண்றதுக்கான உரிமை அவளுக்கு உண்டு. சீவைஷ்ணவர்கள் என்ன என்ன வேணா பண்ணலாம், என்ன விற்கலாம், என்ன வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அவர் அப்படின்னு தன்னையும் எழுதி கொடுத்துட்டார் அவளுக்கு. இது தேசிகன் நடந்துட்ட விதம். இது ஐயோ அவமரியாதை படுத்துறாளே அப்படின்னா, இவர் சீவைஷ்ணவர் என்ன வேணா பண்ணலாம்ங்கிற. அவ செருப்பு வச்சு தோரணமா கட்டி வச்சா கூட பயந்து ஹரிபக்தானாம் பாதரக்ஷோப ஜீவகா, அதுதான் எனக்கு பரம போக்கியம். எங்காத்துக்கு தோரணமா இருக்க வேண்டியது ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பாதரக்ஷை தான். மாவலை தோரணம் இல்ல, இதுதான் எங்களுக்கு வேண்டிய தோரணம் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவரே தவிர அது அவமரியாதை கிடையாது. அதுதான் உண்மையில மரியாதைங்கிற வைஷ்ணவருடைய பிரசாதம் அது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு உரிமையை பாகவதர்கள்ட்ட கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் இல்லே அப்படின்னு கூப்பிட்டு இளங்கிளியேங்கிறார். ஆனா இவருடைய குரல் பார்த்தா கிளி மாதிரி இருக்கான், ஞாபகம் வருது வாழ்க்கை. குரல்ல கிளி, அழகுல இளமை, ரெண்டும் சேர்த்து இளங்கிளி. இல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ, இன்னமா தூங்கிட்டு இருக்க, நீ எழுந்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறாள். அதுக்கு உள்ள சயனத்துல இருக்கிறவர் பதில் சொல்றார், சில்லன்று அழையேன். அவளை பார்த்து சொல்ல சில்லுன்னு கூப்பிடாதுங்க, நங்கையே போதருகின்றேன். ஸோ இப்பவே எழுந்து வந்துட்டானே நங்கைகளே, சில்லுன்னு ஏன் கூப்பிடறங்க, காலங்காத்தால் எழுந்து வந்து எல்லே அப்படின்னு கூட்டாள். இல்லையோ எல்லே, எழுப்பினால் பரவாயில்லை, அம்மா எழுந்துவாமான்னு சொன்னா பரவாயில்லை, எல்லே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் என்ன சொன்னால் சில்லன்று அழியன், சில்லுன்னு கூப்பிடாதுங்கோ அப்படிங்கிற. சில்லன்று அழியன், ஜோதான் வந்துட்டு இருக்கனே, ஏன் சில்லுன்னு கூப்பிடுறங்கோ அப்படிங்கிறாள். உள்ள சயனத்துல இருக்கிறவள் அதுக்கு வெளியில இருக்கிறவா பதில் சொல்றான், அல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நன்னா இருக்கேன், உன்னுடைய வார்த்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ வார்த்தை பேசுவதிலே ரொம்ப வல்லை, ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பண்டே உன் வாயறிதும், ரொம்ப நாளா உன்னை பார்த்துட்டுதான இருக்கும், உன்னுடைய வாக்சாதுரியம் எங்களுக்கு தெரியுமேங்க. ஏன்னா ஏதோ போனா போறதும் நாங்க வந்து உன்னை விட்டுட்டு போக கூடாது, உங்காத்துக்கு வந்து உன்னையும் கூட்டுண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து இளங்கிளியெல்லாம் சொல்லி உன்னை எழுப்பினால் சில்லுன்றேன்மீன் என்று சொல்றியே, அப்போ உன்னுடைய வாய்ப்பேச்சு இதுதான், இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருந்தோம், ரொம்ப நாளா பார்த்துன்னு தானே இருக்கோம், எங்களுக்கு தெரியுமே அப்படின்னா உடனே அதுக்கு வெளியில இருக்கிறவர் பதில் சொல்றார், வல்லீர்கள் நீங்களேங்கிறான். இங்க நானா வல்லை, நானா வல்லவள், நீங்கள் தான் வல்லீர்கள். என்ன காட்டுல சாமர்த்தியம் உங்களுக்கு தான் அதிகம், எங்காத்துக்கு வந்து என்னை எழுப்பி என்னையே எல்லேன்னு சொல்லி என்னையே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொல்லி நான் சில்லுன்னு சொல்லாதங்கோ அப்படின்னா தெரியும் தெரியும் உனக்கு வாய்ச்சா தெரியும் அதிகம் அப்படின்னு எங்கிட்டயே பழியை சுமத்திரங்களே. அப்போ வல்லீர்கள் நீங்களே, உண்மையில பேச்சில உங்களை விஞ்சே ஆர்வம் கிடையாது, வல்லீர்கள் நீங்களே அப்படின்னா. அதுக்கு அடுத்த வரி, நானே தான் ஆயிடு ஃபேன், வேண்டாம் நானே தான் இருக்கட்டும், உங்களை விட நான் தான் நான் தான் வல்லவள், பேச்சில சாமர்த்தியம் உள்ளவள் நான் தான் அப்படின்னே இருக்கட்டும், நான் வந்துடுறேன் அப்படின்னா. வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுக. அப்புறம் வெளியில இருக்கிறவாள் சொல்றா, ஒல்லை நீ போதாய், சீக்கிரமா எழுந்துவா, உனக்கென்ன வேறுடையை, நீ என்ன தனியா அனுபவிச்சுட்டு இருக்க, உங்களோட கூடி இருந்து அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க உடனே இவள் சொல்றா, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா என்று கேட்டா. உடனே வெளியில இருக்கிற போந்தார், எல்லாரும் வந்தாச்சு, போந்து எண்ணிக்கொள், நீயே வந்து ஒருத்தரை எண்ணி பார்த்துக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட, நல்ல ஆணையை கொன்றவன் தன்னனை பாடுறதுக்கு எல்லாரும் வந்தாச்சு, நீ எழுந்துவான்னு எழுப்புற பாட்டு. இதுல நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதான், திருப்பாவையிலேயே முக்கியமானது. நடுவுல இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சாவது பாட்டு, இந்த பதினஞ்சாவது பாட்டிலேயும் முக்கியமானது அந்த பாட்டில் நடுவுல இருக்கக்கூடிய நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற ஒரு வாக்கியம். நான் தான் ஆயிட்டு போட்டோம் விட்டுடுங்கோங்கிறான். இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அவன் இல்லை அப்படின்னு கூட்டா இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சில்லுன்னு கூப்பிடாதங்கோ அப்படின்னா உடனே வெளியில இருக்கோம் வல்லை உன் கற்றில் இருந்தான் ரொம்ப நல்லா பேசுறவ ரொம்ப நாளா உன்னை பத்தி எனக்கு தெரியும்னா இன்னே நான் ஒன்றும் பேசல என்னை விட நீங்க தான் கட்டிக்காரங்கோன்னு இவ பதிலுக்கு சொல்றா. ஆனா கடைசியில முடிக்கும் போது நானே தான் ஆயிடுக சரி நான் தான் இருக்கட்டும் அப்படின்னு முடிச்சுட்டாலும் இல்லையோ அதுதான் அழகான வார்த்தை. என்னன்னு கேட்டான் அழகா வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், இல்லாத குற்றத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உண்டு என்று சொன்னால் அதை இல்லை செய்யாதே இசைகையிலே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். நம்ம கிட்ட இல்லாத தோஷத்தை யாராவது பாகவதால நம்ம கிட்ட ஏறிட்டு சொன்னால், நாம செய்யாத தோஷத்தை நம்ம கிட்ட ஏறிட்டு சொன்னால் அதை இல்லைன்னு அவளை எதிர்த்து பேசாமல் அடியேன் அப்படின்னு அவள் சொல்றத ஒத்துக்கணுமா, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படிங்கிற. இல்லாத தோஷத்தையே சொல்லட்டும், சொன்னா கூட அடியேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னான்னா சரி எதுவானாலும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பரம லட்சணம். நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இருக்கிற தோஷத்தை சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம், அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லாத தோஷத்தை சொன்னா கூட ஏறிட்டு போனான். அதான் அவர் சொல்ற அவருக்கு ஒரு தோஷம் கிடையாது, சொல்றவர நீ ஏன் இப்படி சொல்றீர்னோ இல்லை உமக்கு என்ன யோக்கியதை அப்படின்னோ இல்ல உம லட்சணம் தெரியாதோ எனக்கு என்ன சொல்ல வந்துட்டீரே அப்படின்னோ கோவிச்சுக்காமல் ஆம் அது சரி அப்படின்னு ஒத்துன் இருக்கிறது இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமா. அதுதான் நானே தான் ஆயிடுவேன், நானே தான் இருக்கட்டும், அந்த தோஷம் உள்ளவள் நானே தான் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், நான் எழுந்து வரேன் என்று சொல்லி எழுந்து வரா இல்லையா. இது பரம லட்சணம், ரொம்ப கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய லட்சணமா. இதை எல்லாரும் கடைபிடிச்சா ஸ்ரீ வைஷ்ணவால் கிட்ட சண்டையே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது, வைஷ்ணவம் ஓங்கி இருக்கும். இதை அனுஷ்டானத்துல பண்ணி காண்பிச்சவர்கள் எல்லா பாகவதர்களுமே முன்னாடி ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம் அந்தராயாங்கிற பரதன், பரதன் பரம பாகவதரா இருந்தவர், பெருமாள் திருவடி தவிர வேற ராஜ்யமே எனக்கு கொடுத்தா கூட வேண்டாம், கொடுக்கிறார் ராஜ்யத்தை தூக்கி தலையில வச்சு கொடுக்கிறாள் கைகை. வசிஷ்டர் கூட்டு சொல்ற உனக்கு இந்த ராஜ்யம் நீ எடுத்துக்கோ பட்டாபிஷேகம் பண்றேன்னு கூட்டு சொல்ற. ஆனால் வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் திருவடி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கிளம்புறவர். பெருமாள் காட்டுக்கு போயாச்சேன்னு ஒரே கஷ்டம் மனசுல. தான் அவர் என்ன சொல்ற இப்படி ஒரு அனர்த்தம் நடக்குமா, ஒரு தோஷமும் இல்லாத பெருமாளை போய் காட்டுக்கு அனுப்புவாளா, நான் பெருமாளுக்கு தாசனாச்சேங்கிற ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்யங்கிற நான் ராமனை சேர்ந்தவன், இந்த ராஜ்யம் ராமனை சேர்ந்தது எப்படியும் அதே மாதிரிதான் நானும் ராமனை சேர்ந்தவன் அப்படிங்கிற. இப்போ எனக்குன்னு தனியா ஒரு இது கிடையாது, ராஜ்யம் சொல்லுமா நான் ராமனை சேர்ந்தவன் இல்லை நான் இன்னொருத்தனை சேர்ந்தவன் ராஜ்யம் சொல்லுமா, அது நினைச்சு கூட பார்க்காது. அதே மாதிரிதான் நானும் ராமனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதவன், அவனுடைய தாசன் நான். அதில் என்ன போய் நீங்கள் எப்படி ராஜ்யத்தில் அமைக்க முடியும், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் கொடுக்க முடியாது இல்லையா, அச்சேதனத்துக்கு அச்சேதனம் ராஜாவாக முடியாது, நானும் அச்சேதனமாக இருந்தால் என்னையும் கொண்டு போய் ராமன் கிட்ட சமர்ப்பியுங்கள், இந்த ராஜ்யத்தையும் கொண்டு போய் ராமன் கிட்ட சமர்ப்பியுங்கள், என்னையும் கொண்டு போய் ராமன் கிட்ட சமர்ப்பியுங்கள் அப்படின்னு அழக்கூடியவர் சபையில் உட்காந்து அழறாரா வில்லலாப சபா மத்தியே வரும் சபையில் அழற பரதன். ஏன்னா என்னுடைய சேஷத்துவத்தை அபகாரம் பண்ணிட்டுட்டாங்க, பெருமாள் காட்டுக்கு போயிட்டாரேன்னு கஷ்டத்துல அழுதுன்னு இருக்க ஏற்கனவே, ஓ நீ ராஜான்னு சொன்னோட அவருக்கு அதிக அழுக அதிகமாயிரு, நான் தாசனாச்சே என்ன போய் ராஜான்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற. பெருமாள் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு யோசிச்சு பாக்குற பரதன், யார் காரணம் இப்படிப்பட்ட ஒரு அபசாரம் எதனால நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு முடிவு போற. அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு, ந மந்தராயாக நச்ச மாதுரஸ்யாக தோஷோ ந ராஜ்ஞா நச்ச ராகவஸ்ய வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய மத்பாபமேவாத்ர நிமித்தமாசீத். பரதன் சொல்றார் ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா கூனி தான் காரணம், மந்தரா காரணம், அவள் தானே இந்த கைகையை தூண்டி விட்டாள், போய் ரெண்டு வரம் கேளு ஒரு வரத்தினாலே ராமனை காட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி பரிசுத்தமான கைகையையும் தூண்டி விட்டது கூனி தான். கலக்கிய மா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட அப்படிங்கிறார் ஆழ்வார். அவர் கலக்கிய மா மனசு கலங்கின மனசு இல்ல, போட்டு கலக்கி இருக்கார், ஜலத்தையே கூட வெறும் கையால போட்டு கலக்கினாலே போரும் அது கலங்கி போயிடும், ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுல வேற ஒன்றும் போட வேண்டாம், வெறும் கலக்கினாலே போரும் அது அழுக்காயிடும், அந்த மாதிரி இங்க நடந்திருக்கு. இப்போ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா பூனியாதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றான். அப்ப பரதன் சொல்ற, ந மந்தராயாக, பூனி மேல தோஷம் இல்லைன்னு சொல்ற. ஏன் அப்படின்னா, அப்போ கைகேயினுடைய வேலைக்காரி தானே, அதனால கைகேயிக்கு எது நல்லதோ அதை தான் அவள் செய்யணும். கைகேயனுடைய வேலைக்காரி அப்படினால கைகேயிக்கு எது நல்லதோ, கைகேயினுடைய குழந்தைக்கு எது நல்லதோ அதை பார்த்து செய்யணும் செஞ்சிருக்கா, அதனால அவன் மேல தோஷம் சொல்ல முடியாது. வேற யார்கிட்ட தோஷம் பார்க்கணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கவாள் சொல்ற, கூனி மேல தோஷம் இல்லைன்னா கைகை மேலதான் தோஷம் சொல்றான். ஏன்னு கேட்டா, கூனி சொல்றத போய் கேட்கறாளே அவன், ஒரு வேலைக்காரி சொல்றத போய் கேட்கணுமா? தன்னுடைய பர்த்தாவுக்கு எது ஹிதமோ, தன்னுடைய குடும்பத்துக்கு எது ஹிதமோ, தன்னுடைய ராஜ்யத்துக்கு எது ஹிதமோ, அதையெல்லாம் செய்யாமல் ஒரு கூனி சொல்ற வார்த்தையை போய் கேட்டு செய்கிறாள் இல்லையோ, அப்போ கைகை மேலதான் தோஷம் அப்படின்னா. அப்ப பரதன் யோசிச்சு பார்த்தா கைகை மேலேயும் தோஷம் இல்லைன்னு, நமந்தராயாக நச்ச மாதுரஸ்யாக, அம்மா மேல தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அம்மா வானபடியாள், அம்மா குழந்தைக்கு எது நல்லதோ அதுதானே செய்வாள். என்ன ராஜ்யத்துல உட்காந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அம்மா ஆசைப்பட்டானா அது தப்பு கிடையாது. தன்னுடைய பையன் நன்னா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாள், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாள். அதனால மாதிருத்த பிரயுக்தமா அது செஞ்சபடினாலே அம்மா மேல தப்பு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கைகை மேலையும் தோஷம் கிடையாது. வேற என்ன பாருங்கன்னு, தோஷோ நராஜ்யா, அடுத்து சொல்றாள், கைகை மேலையும் தோஷம் இல்லைன்னா அப்ப ராஜா மேலதான் தோஷம், ராஜா தசரதன் மேல. ஏன்னா கைகை சொன்னா அவர் ஏன் கேட்கணும், கேட்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ, பாட்டுக்கு சொல்லிட்டு என்னால கேட்க முடியாது, என்னால கூப்ப முடியாது அப்படின்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ. எதுவானாலும் மனைவி சொல்றதெல்லாம் கேட்டாகணும் அப்படிங்கிறது கிடையாது, அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று சொல்லியிருக்கலாமே. எப்படி இப்படிப்பட்ட கஷ்டம் பண்ணுவா, ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு தானும் சொர்க்கத்துக்கு போற அளவு மோசமான நிலைமை இருக்கும்போது அவர் சொல்றதை எதுக்கு கேட்கணும்? அதனால தசரதன் மேலதான் தப்பு, மனைவி சொல்லை கேட்டு பையனை காட்டுக்கு அனுப்பிச்சது தப்பு அப்படின்னா. தோஷோ ந ராஜ்யா அப்படிங்கிற, ராஜா மேல தப்பு கிடையாதுங்க, ஏன்னா ராஜாவான முடியாது, சத்தியம் தவறாதவர், வாக்கு கொடுத்தார்னா அதை மீறாதவர். தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அந்த 60,000 வருஷத்துல அவர் ஒரு பொய் கூட சொன்னது இல்லையா, அது வரைக்கும் அத்தனை வருஷத்திலையும் அவர் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. அவர் ஹரிச்சந்திரனுடைய வம்சத்துல வந்தவர், அந்த வம்சத்துல எல்லாருமே அதை பெருமையா சொல்லிக்கிறார். இக்ஷ்வாக்கு வம்சத்துல, இக்ஷ்வாக்கு வம்சத்துலாம் ஹரிச்சந்திரன் வந்தார், அதுதான் தசரதன் வந்திருக்க. நாங்கெல்லாம் ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்தவர்கள் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. தப்பித்தவறி கூட வாயில அசத்தியங்கிறது வராதான் வாழ், தசரதனுக்கும் அப்படிதான், வாயில பொய்யே கிடையாது. தம் வாழ்நாளிலேயே பொய் சொல்லாதவர் கடைசியில ஒரு சமயம் பொய் சொல்ல வேண்டி வந்துருச்சு. கைகேயி கிட்ட வரம் கொடுத்துட்டு அதை இல்லை அப்படின்னு சொல்லும்படியான காலம் வரும்போது அதை பொய் சொல்ல முடியல அவரால், அதனாலதான் அவருக்கு வாய் வார்த்தை வரல. நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், ஆமாம் அன்னைக்கு கொடுக்கறேன்னு சொன்ன, இன்னைக்கு இல்ல என்ன இப்போ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா தசரதரால் அப்படி சொல்ல முடியாது, அவரால் சொன்ன வார்த்தையை மீற முடியாது அவரால். அதனாலதான் சத்தியத்துக்கு கட்டுப்படுறார். அதனால்தான் கம்பன் சொல்ற, வார்மை வாய்மையும் மரபையும் காத்துங்கிற, வாய்மையை காப்பாத்தின. மரபுனா சம்பிரதாயம், ஜேஷ்டனுக்கு பட்டா விஷயம் பண்ணணும் சம்பிரதாயம் இருக்கு, அதையும் காப்பாத்துற, ரெண்டையும் விட முடியல இவரால். சத்தியத்தையும் விட முடியல, சம்பிரதாயத்தையும் விட முடியல. ஆனா இப்ப பெரிய ஆபத்து வந்திருக்கு, ஏதாவது ஒண்ணு விட்டாகும். அப்ப எதை விட்டார், எதை விடுறதும் பார்த்தார், சத்தியத்தையும் அவரால் விட முடியாதான், சம்பிரதாயத்தையும் விட முடியாதான், கடைசியில எதை விட்டார்னா தன்னுடைய உயிரை விட்டான்னு சம்பரம் இடத்துல அழகா, வாய்மையும் மரபையும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் அப்படின்னு வரும். ரெண்டையும் விட முடியாமல் தன்னுடைய பிராணனை போய் விட்டவர், அப்படி சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு தானே ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சார். அதனால அவர் மேல எந்த தோஷமும் கிடையாது, தசரதன் மேலையும் தோஷம் கிடையாதுன்னு முடிச்சுட்டார். அப்ப யார் மேல தோஷம் இருக்கணும்னா, அப்ப ஸ்ரீராமன் மேலதான் தோஷம் இருக்கு. நான் அப்பா சொல்றதை கேட்டு காட்டுக்கு போனாரோ இல்லையோ, அவர் போயிருக்க கூடாது. அவர் என்ன சொன்னாலும் அப்பா ஜேஷ்டனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், அதுதான் தர்மம் அப்படின்னு எடுத்து சொல்லி, அதுக்கு மேல அவர் சொன்னார்னா அவர் பிடிச்சி சரியில்லாது போட்டா கூட தப்பு இல்லைன்னு இருக்கு சில சாஸ்திரங்கள்லாம். ஏன்னா உட்பத பிரவருத்திய, அப்பாவே இருந்தாலும் உட்பதத்துல போனார்னா விபரீத மார்க்கத்துல போகக்கூடாது அப்படின்னு இருக்கு, இது ஒரு சாஸ்திரம் இருக்கு. அப்படி கிடையாது. இங்க இருந்தா கூட அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதை வச்சுட்டு அப்பா சொன்னா கூட அவர் சொல்றதை கேட்காமல் நான் தான் ராஜ்யத்தில் இருப்பேன். நேத்து ராத்திரி நேத்து சாயங்காலம் கூட்டு ராஜ்யம் உண்டு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தால காட்டுக்கு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் முடியாது. சொல்லலாம் சொல்லாமல் எது சொன்னாலும் நீங்க சொன்னா சரி அப்படின்னு காட்டுக்கு போனாரு. ஸ்ரீராமன் மேலதான் தப்புன்னா அதுவும் கிடையாதுன்ற தோஷோ நராஜ்யச்ச ராகவசிய ரகு குலத்துல வந்தவரானபடினால பித்ருவாக்கிய பரிபாலனம் ரொம்ப முக்கியம். இவாளுக்கு அந்த வம்சத்துல எல்லாருமே பிதாவினாலே பெருமை பெற்றவர். அதனால அப்பா எதை சொன்னாலும் கேட்கணும், அப்பாவை சத்தியவாதி ஆக்கணும்னு பல தர்மங்கள் காண்பிக்கிறாரு. ஆனா தர்மத்துக்காக போன ராஜ்யங்கிறது போகம் தானே, தர்மம் தான் முக்கியம். தர்மம் போகம் இது ரெண்டுத்தையும் முன்னிறுத்தி வைக்கும் போது போகத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தர்மத்தை முன்னாடி வச்சு நடக்கிறார் பெருமாள். இது எத்தனை உயர்ந்த விஷயம். போகத்தை முன்னாடி வச்சுன்னு அதுக்கேத்த மாதிரி தர்மத்தை சுருக்கிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி இவ்வளவுதான் சார் நடக்கும், நாம என்ன பண்ண முடியும், இந்த காலத்துல இவ்வளவுதான் முடியும், இந்த தேசத்துல இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சால்ஜாப் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா தர்மத்தை முன்னாடி வச்சு இந்த போகத்தை பின்னுக்கு தள்ளி காட்டுக்கே போனாலும் சரி, ஒரு சக்கரவர்த்தியுடைய குமாரனா பிறந்திருந்தும் காட்டுக்கே போனாலும் சரி, ராஜாவை சத்தியவாதி ஆக்கணும் பித்ருவாக்கிய பரிபாலனுக்கு முக்கியம் அப்படின்னு கிளம்புறது. ஆனா உயர்த்தியான ஒரு விஷயம் இது. குருவர்த்தே தியக்தராஜ்யான்னு வரும் பாகவதத்துல, குருவர்த்தே தியக்தராஜ்யா இய ஒரு காரணத்துக்காக ராஜ்யத்தை விட்டாரா? ஏன்னா நமக்கெல்லாம் பெரிய தர்மத்தை காமிச்சு கொடுக்கற. அதனால அப்படிப்பட்ட ராமன் செய்தது தப்பு கிடையாது, அவரும் சரியாதான் செஞ்சிருக்கு. ஆக யார் மேலையும் தப்பு இல்லை, நம் குனி மேலையும் தப்பு இல்லை, கைகை மேலையும் தப்பு இல்லை, தசரதன் மேலையும் தோஷம் இல்லை, ராகவன் ஸ்ரீராமன் மேலையும் தோஷம் இல்லை, யார் மேலையும் தோஷம் இல்லை. நமந்தராயா நச்ச மாதுரஸ்யாஹ தோஷோ நராஜ்யோ நச்ச ராகவஸ்யா வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. பின்ன யார் மேல தோஷம்னா, மத் பாபமேவாத்ர நிமித்தம் ஆசீத், என் மேலதான் தோஷம் பரதர், என்னுடைய பாபம்தான் காரணம், நான் பக்கத்துல இல்லை அதுதான் காரணம், நான் எங்கேயோ எங்க மாமாவாத்துக்கு போயிட்டேன், நான் பக்கத்துல இருந்தா இத்தனையும் நடந்திருக்காது, நானே அம்மா கிட்ட எடுத்து சொல்லிருப்பேன், நானே அப்பா கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன், என்னுடைய பாபம்தான் காரணம். தன் மேல ஏறிட்டுக்கிற தன்னை யோசிச்சு பார்த்தா தெரியும், பரதனுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது, அவர் எங்கேயோ இருக்கார். ஏன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்த போது, பெருமாள் காட்டுக்கு போன போது, ஏதோ ஒரு நிமித்தத்தினால பெருமாள் காட்டுக்கு போகும்போது யார் மேலையும் தோஷம் இல்லை, என் மேலதான் தோஷம் அப்படின்னு தன் மேல குற்றத்தை ஏறிட்டுக்கிற பரதன் நானேதான் ஆயிடுக அப்படின்னு காண்பிச்சவர். அது உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். நானே இது வைஷ்ணவன், அபராதம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, இன்னொருத்தர் என்ன சொல்றாலோ அதை ஏத்துக்கணும். பல இடத்துல தேசிகன் சொல்ற, பழுதில்லாத பரமை காந்திகளுடைய பிரசாதமே எப்பொழுதும் ஸ்வயம் பிரயோஜனமாக அபேட்சணீயம் அப்படிங்கிற ரகசியத்தை சார்த்தல். என்ன ஆனாலும் சரி பரமை காந்திகள் பெரியவர்கள் அவளுடைய அனுகிரகம் தான் நமக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம். அதுக்காக எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, பெயர் கெட்டு போனாலும் சரி, இதுவானாலும் சரி, யார் என்ன வைசாலும் சரி, அதுதான் பரம உத்தேசியம். நம்மகிட்ட தோஷம் இல்லை, அவா கிட்டதான் தோஷம் இருக்குன்னா கூட நாம சண்டை போடக்கூடாதான். எச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷான் யுக்தா தச்சத்வம் க்ஷந்து மருகதி. ராமாயணத்திலே ஒரு இடம், சுக்ரீவன் ஒரு அபராதம் பண்ணிட்டார், வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது பெருமாள். அவர் ராஜ்யத்துல இருக்க சுக்ரீவன் கிஷ்கிந்தையில இருக்க, பெருமாளோ கிஷ்கிந்தைக்குள்ள வரமாட்டார். கிஷ்கிந்தை அப்படிங்கிறது ஒரு நகரம், அது ஒரு சிட்டி மாதிரி, அது டவுன் மாதிரி. பெருமாள் இருக்கிற இடம் ரிஷ்யமூகம்னு பெயர், அது ஒரு மலை, இது நகரத்துக்கு வெளியில தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மலை. இவர் தண்டகாரண்யத்துல 14 வருஷ காலம் வனவாசம் இருக்கிறபடினால நகரத்துக்குள்ள போக மாட்டார், அதனால கிஷ்கிந்தைக்குள்ள போகல, ரிஷ்யமுகத்திலே பெருமாள் இருக்க. சுக்ரீவன் மாத்திரம் கிருஷ்ணந்தைக்குள்ள நகரத்துக்குள்ள போய் மாணவர்களோட கூட தன்னுடைய கிரகத்துல பாரிய எல்லாரோடையும் கூட சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார். ஒரு 4 மாசம் இப்படி ஆச்சு. இவளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் கேட்டா, வாலியை கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது ராமன், மாதிரி பெருமாளுடைய தர்மபத்னி சீதா பிராட்டிய தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது சுக்ரீவன். தேடி கண்டுபிடிச்சு இருக்கிற இடம் சொல்லணும், கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இது சுக்ரீவன் செய்யணும். இப்படி ஒரு ஒப்பந்தம் முதல்ல ஆயிருக்கு. ஆனால் பட்டாபிஷேகமாயி போகம் வந்த உடனே மொத்தத்தையும் மறந்துட்டான். 4 மாசம் இருந்துதான் இப்படியே. வருஷா காலம் சரக்காலம் எல்லாம் ஆறுது. 4 மாசத்துல ஒரு நாளாவது கிருஷ்ணந்தைய தாண்டி கிருஷ்யமுகத்துல பெருமாள் இருக்கிற இடம் வந்து சௌக்கியமா என்று ஒரு வார்த்தை கேட்கல. கிருஷ்ணந்தைய தாண்டி வரவே இல்லை, அவர் தானே ராஜ்யத்தை கொடுத்துருக்க, வந்து சௌக்கியமா எப்படி இருக்கு, நான் வானரங்களை எல்லாம் அனுப்பட்டுமா, ஏற்பாடு பண்ணட்டுமா, ஏதாவது ஒரு வார்த்தை சுக்ரீவன் கிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லை. அப்பதான் பெருமாளுக்கே மனசு கஷ்டமாயிட்டான். ஒரு நாள் லக்ஷ்மண பெருமாள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ற, பெருமாள் லக்ஷ்மணா, இந்த சுக்ரீவன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா, நான் ராஜ்யம் இல்லாதவன், அவனோ ராஜ்யத்துல இருக்கான். நான் பாரியை இல்லாதவன், அவனோ பாரியைகளோட சந்தோஷத்தோட இருக்கான். அதனால என்ன பார்த்தா இழப்பமா இருக்கு, அவனுக்கு இலக்காரமா இருக்கு. நான் ஒண்ணும் இல்லாம தானே உட்காந்துருக்கேன். கிருத்த ராஜ்ய விவாசிதே, ராஜ்யம் இல்ல, காட்டுக்கு ஓடி வந்துட்டான், இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாதவன். அவனுக்கா நல்ல நகரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. கிருபாம் ந குருதே, அவன் என்ன பத்தி ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, என்ன ஆறுதா நமக்கு என்ன அப்படின்னு அவன் ராஜ்யத்துல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். சுக்ரீவன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான், மதிக்காட்டா கூட பரவாயில்ல, பொருட்டாவே நினைக்கல, என்ன ரொம்ப இழப்பமா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சோகத்தினால சொல்ற பெருமாள். ஆனா இத கேட்டு லக்ஷ்மணனுக்கு ஒரு கோபம் வந்ததே பார்க்கணும். இன்னைக்கு அந்த சுக்ரீவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி வில்ல எடுத்துட்டு கிடுகிடுன்னு அங்கிருந்து கிருஷ்ணந்தைக்கு வேகமா நடந்து வர, இவருடைய நடையினாலே கிருஷ்ணந்தையே அதிர, பக்கத்துல இருக்கிற வானரங்கள் ஒன்னொன்னு பயந்து பயந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி, ஒன்னும் உரு உருங்கிறது குரு உருங்கிறது. லக்ஷ்மண பெருமாள் ஒரு வில்ல பிரயோகம் பண்ணார்னா, ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணா கிருஷ்ணந்தையே பஸ்மமாயிடும் அப்படின்னு தெரிஞ்சு அதது ஓடின் இருக்கச்ச. அப்போ சுக்ரீவன் கிட்ட இந்த தகவல் போக, இந்த மாதிரி இளைய பெருமாள் வந்துட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் பயம், மொத்தமே இருக்கும், என்ன ஆக போறதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கச்ச. அப்ப என்ன பண்ணலாம்னு சுக்ரீவன் கைய பிசைய ஆஞ்சநேயர் அழகா சொல்றார். நல்ல மந்திரி, கிருதாபராதஸ்யஹிதே நான்யத் பஸ்யாம்யஹம் க்ஷணம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். தப்பு பண்ணிட்டீர் இல்லையா, அதுக்கு ஒரே வழி அஞ்சலி, கை கூப்பிட்டு போகணும், வேற வழி கிடையாது. வேற வழி ஒண்ணுங்க, லக்ஷ்மணங்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி கிடையாது. கை கூப்பிட்டு போய் அபராத க்ஷாபனம் பண்ணணுங்கிறார் சன் மந்திரி. நல்ல மந்திரி தான் இப்படி உபதேசம் பண்ணுவார், இல்லன்னா நாசமா போகட்டும்னு நினைக்கிற மந்திரி தான் கண்டபடி உபதேசம் பண்ணுவார். அபராதம் பண்ணியாச்சே, அப்ப அஞ்சலி பண்ணணும், அபராத க்ஷாபனம் பண்ணணும், மன்னிச்சுக்கோன்னு சொல்லணுங்கிற. ஆனா அதே சமயம் லக்ஷ்மணுக்கு இருக்கிற கோபமும் அசாத்திய கோபம், என்னென்ன வார்த்தை பேசுற. சுக்ரீவாங்கிறார், வாலி போன இடத்துக்கு போனோம்னு ஆசையா உனக்கு, லட்ச சங்குச்சித பந்தாக, வாலி போன இடத்த இன்னும் மூடல, கதவு திறந்தே இருக்கு, வாலியாவது தனியா அனுப்பிச்சோம், உன்னை உன்னுடைய குழந்தைகளோடு கூட, உன்னுடைய பாரியைகளோடு கூட, உன்னுடைய பரிவாரங்களோடு கூட மொத்தத்தை அனுப்பிச்சிடுறோம் யமலோகத்து. என்ன நினைச்சு இளைய பெருமாள் மிரட்டின் இருக்க. ஆனால் ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தையை கேட்டு சுக்ரீவரம் முன்னாடி சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கை கூப்பிட்டு மெதுவா லக்ஷ்மணன் கிட்ட வந்து, பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கச்சின் ஆபராஜ்யத், அடியேன மன்னிச்சுக்கணும், நான் யார் பிரேஷ்யன், உங்களுடைய வேலைக்காரன், நீங்க இட்டத சாப்பிடக்கூடியவன், நீங்க கொடுத்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவன், உங்களால இந்த போகம் இல்லாட்டா இடம் இல்லாம இருந்தேன், உயிர் கூட என் கையில இல்லாம இருந்தது, ஒரே பயந்துன்னு இருந்தேன், தாசனை போய் கோபிச்சுக்கலாமா, சமமா இருக்கவாள் தான் கோபிச்சுக்கணும், உங்களுடைய வேலைக்காரன் ஆச்சே நான், க்ஷமிதவியம் பொறுத்துக்கணும். நகஸ்தின் அபராஜ்யதி, அபராதம் பண்ணவாழ்தான பொறுத்துக்க முடியும். அபராதம் பண்ணாதவா யார் இருக்கா? ஆனா உங்க கருணையை காம்பிக்கணும் அப்படின்னு கை கூப்பிண்டு சுக்ரீவன் வர அபராத க்ஷாபனம் பண்ணிக்கிறார். இது வைஷ்ணவ லட்சணம். தப்பு பண்ணியாச்சுன்னா முதல்ல ஒத்துக்கணும், அது முதல் லட்சணம். ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், நான் தப்பு பண்ணலங்கிறான், சாதிக்கிறேன், இன்னொருத்தர் மேல வழிய போடுறான், ஸோ அவரா இப்படி ஆச்சுங்கிறான், நான் பண்ணதுக்கும் காரணம் அவர்தான் அப்படிங்கிறான், வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருப்பான். அப்படி இல்லாமல் அதை கைகூப்பி ஒத்துக்கிறாராம். அதை காட்டு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டா, அவன் ரெண்டு விஷயம் சொல்றாரு இதுல. அபயப்பிரதான சாரங்கிற கிரந்தத்துல அதா சாதிக்கிறார். இதெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி திருப்பாவை வியாக்கியானம் தேசியன் கிரந்தங்கள்ல இருக்கு, நானேதான இடைவேக்கு வியாக்கியானம் இருக்குது. அப்போ அபராதக்ஷாபம், அபராதம் பண்ணவா பொறுத்துக்கணும், அபராதம் பண்ணவாள் பொறுத்துக்கணும், பிரார்த்திக்கணும், அபராதத்தை ஒத்துக்கணும். இது வைஷ்ணவ லட்சணம்னா இதுக்கு மேல முக்கியம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, இவர் சொல்றாரு இல்லையா, அடியனை க்ஷமிச்சுக்கணும், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அபராதம் பண்ணிட்டேன்னு சுக்ரீவன் சொல்றாரு இல்லையா, அதுக்கு பதில் இப்ப லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, ரொம்ப கோபத்துல இருக்கார் அவர். எச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷான்யுக்தா தச்சத்வம் க்ஷந்தும் அர்ஹசி. அவர் சுக்ரீவன் அப்படி சொல்லி முடிச்ச உடனே லக்ஷ்மண பெருமாள் கை கூப்பினாரா சுக்ரீவனை பார்த்து, அடியனை க்ஷமிச்சுக்கணும், அடியனை மன்னிச்சுக்கணும். சுக்ரீவனை பார்த்து இவர்தான் கோபத்துல பேசினார், உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறேன், வாலி போன இடத்துக்கு உன்னை அனுப்பிச்சுடுறேன்னு சொன்னவர் பட்டுன்னு கை கூப்பிட்டு அடியனை மன்னிச்சுக்கணும் அப்படின்ன. எச்ச சோகா, ஏதோ பேசிட்டேன் நானு, எங்க அண்ணா படுற கஷ்டம் சோகம் அதை பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல, ரொம்ப தீனமா இருக்க, ஐயோ சுக்ரீவன் எட்டி பார்க்க மாட்டேங்கிறானேங்கிற அவருடைய தீனமான நிலையை பார்த்து கோபம் வந்து இப்படி பேசிட்ட. மயாத்வம் பருஷான் யுக்தா, உம போய் பருஷமான வார்த்தை கொடூரமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன், மன்னிச்சு, தச்சத்வம் சந்து மர்கசி, என்ன மன்னிச்சுக்கணும், பருஷமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேனே. இது உண்மையான லட்சணம். அப்படி இல்ல சுக்ரீவன் கைகூப்பின்னு வந்த உடனே வழிக்கு வந்தீரா, இப்போ வந்தீரோ புழைச்சி இல்லட்டா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு தன்னுடைய வீரத்தை காமிக்காமல், தன்னுடைய பிரதாபத்தை காமிக்காமல், அப்படி வழிக்குவான் தன்னுடைய வெற்றியை காமிக்காமல், எதுவும் இல்லாமல் உடனே தானும் கை கூப்பிட்டு அடியான மன்னிச்சுக்கணும்னு சொன்னார் இல்லையா லக்ஷ்மண பெருமாள். இதனால ரெண்டு விஷயம் சொல்ற, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தெரிந்து அபராதி ஆனால் அபராதம் பண்ணிட்டான்னா அபராத க்ஷாபனம் பண்ணிண்டே ஆகணும் என்று ஒரு விஷயம், ரெண்டாவது அப்படி அவன் அபராத க்ஷாபனம் பண்ணிட்டுட்டான்னா அப்போ எதிர்க்க இருக்கிறக்கிறையோ அவர் அவன்கிட்ட அபராத க்ஷாபனம் பண்ணிக்க, ஏன்னா இப்படி நடந்துருத்தே அப்படிங்கிறதுக்க. சச்சத்துவம் க்ஷந்துமர்ஹசி, இதெல்லாம் வைஷ்ணவ லட்சணங்களாம். அதனால தோஷங்களை தன்கிட்ட வச்சு பாளைய தவிர இன்னொருத்தர்கிட்ட தள்ள மாட்டான். நல்லது எதா இருந்தால் தேவர் கிருபை தான் காரணம்னு, எது ரொம்ப நன்னா நடந்ததா அப்படின்னா தேவர் கிருபை தான் காரணம், எது ரொம்ப நன்னா பண்ணியிருக்கே அப்படின்னா தேவர் அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு. கெட்டது ஏதாவது இருந்தா தன்கிட்ட ஏறிட்டு, இது வைஷ்ணவ லட்சணம். ரூக்ஷாட்சராணி சின்வன்மை சதா பாகவதே ரிதானு பிரணாம பூர்வகம் சாந்தியா யோ வதேது வைஷ்ணவஸ்து தகனு ஸ்லோகம் பேசின்னு எடுக்கிற. கண்ணாபலான் வார்த்தை பேசினா கூட கை கூப்பிண்டே யார் பேசுறானோ அவன் வைஷ்ணவ். பெருமாளே ஒரு சமயம் என்ன பண்ணா, பிருகு மகர்ஷி வந்து பெருமாள் கிட்டே அபச்சாரப்பட்ட. பிருகு மகர்ஷி கதை பெரிய கதை, எல்லா புராணத்திலையும் இருக்கு இந்த கதை, மொத்த புராணங்கள்லயும் இந்த கதை இருக்கு. யார் சாத்விகமானவர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சத்தியலோகத்துல போய் பிரம்மாவை பார்த்தார், கைலாசத்துல போய் பரமசிவனை பார்த்தார், அங்கெல்லாம் போய் அவெல்லாம் சாத்விகமானவாள் இல்லைன்னு முடிவு பண்ணி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வந்தார், திருப்பார்கடலுக்கு வந்தார். அங்க பெருமாளை பார்க்கறதுக்கு வந்தபோது பெருமாளும் அவரை லட்சியம் பண்ணலையாம். இத பார்த்து கோபம் வந்துட்டு இருக்கு, எங்க போனாலும் யாரும் லட்சியம் பண்ண மாட்டேங்கிறான். பெருமாளை எட்டி உதச்சுட்ட திருமார்புல, பிராட்டி வசிக்க கூடிய திருமார்புல, பிராட்டியின் திருக்கோயிலா இருக்கக்கூடிய திருமார்புல எட்டி உதச்சுட்ட. அப்போ உடனே பெருமாள் எழுந்து வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற, நான் உங்க கவனிக்காததுக்கு என்ன மன்னிச்சுக்கணும், என்ன போய் எட்டி உதச்சி இரே உமக்கு கால் வலிக்காதா அப்படின்னு அந்த காலை தடவி கொடுக்கறாரா. கந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் யோ பிராமணம் ந பிரதவேது ந பிரணமேது யதாஹம் ச பாபகிருத் பிரம்ம தவாக்னி தக்தஹம் வத்யஸ்ய தண்டஸ்ய ந சாஸ்மதீய. அப்ப பெருமாள் சொல்ற அழகான ஸ்லோகம். பெருமாள் கூட தேவாதி தேவனாச்சே, பரபிரம்மவாச்சே, புருஷோத்தமனாச்சே, பிருகு சாதாரண ஜீவன் தானே, பிருகுட்டு போய் அபராத க்ஷாபனம் வாங்கிக்கிறார், பிருகுனுடைய காலை போய் பிடிச்சிட்டு நிக்கிற, இப்படி கூட செய்யலாமா? தெய்வத்தின் காலில் தான் ஜீவர்கள் வேணுமே தவிர ஜீவனுடைய காலில் போய் தெய்வம் வேணுமானா? எந்த தெய்வமே விழாது. இதுவோ தேவாதி தெய்வம், இவன் போய் விழலாமா அப்படின்னா? அப்ப பெருமாள் சொல்ற வார்த்தை, நான் இப்படி நடந்து காட்டா என்னை சேர்ந்தவர்கள் இப்படி நடக்க மாட்டான், நான் நடத்தி காமிக்கணும். விஷ்ணுவை சேர்ந்த வைஷ்ணவர்கள் இப்படிதான் இருக்கணும். கிரந்தம் கொல்ல வரவனா இருந்தாலும் சரி, சபந்தம் சாபம் கொடுக்க வந்தவனா இருந்தாலும் சரி, பருஷம் வதந்தம் விரட்டவனா இருந்தாலும் சரி, யோ பிராமணம் அவன் பிரம்மவித்தா இருந்தால் பிரணமே காலில் விழணும். கொல்ல வந்தாலும் சரி, அவன் ஸ்ரீவைஷ்ணவனா இருந்தா காலில் விழணும். கண்ணாபனான சாபம் கொடுத்தாலும் சரி, ஸ்ரீவைஷ்ணவனா இருந்தா காலில் விழணும். என்ன மாதிரி கத்துக்கோங்கிற, நான் எப்படியோ அதை அதுக்காக பெருமாள் பண்ணி காமிக்கிறேன், நமக்காக தான் பெருமாள் பண்ணி காமிக்கிறேன். ந பிரணமேது யதாகம், என்னை பார்த்துண்டு என்கிட்டேந்து இந்த பாடத்தை கத்துக்காதவன் யாரோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு. அஸ்மதீயா, அவன் வைஷ்ணவன் இல்லை, என்னை சேர்ந்தவன் இல்லை. வைஷ்ணவன்னா விஷ்ணுவை சேர்ந்தவன்னா விஷ்ணு மாதிரி நடக்கணும் இல்லையோ? ஒரு ஆச்சாரனுடைய சிஷ்யன் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நடக்கணுமே தவிர, அவருக்கு சிறுமை போறவை இவன் சிஷ்யனால அவருக்கு கெட்ட பேர் வரா மாதிரி இவன் நடக்க முடியாது. அப்படி நடந்தா இவன் போய் ஒரு சிஷ்யன் அச்சி போடான்னு அவன். அந்த மாதிரிதான் பகவானுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நாம நடக்கணும்னா அவர் பிருகு கிட்ட எப்படி நடந்துட்டார்? அப்படி நடக்கலைன்னா என்ன கேட்டா, ச பாபகிருத் பிரம்ம தவாக்னி தக்தா பத்யாங்கிற, அவனை கொல்லணும், தந்தியா அடிக்கணும். வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தேசிகன், அவனை கொல்லணும் அப்படின்னா அவன் பாகவதன்னே சொல்லக்கூடாது, பகவத் சேஷத்துவத்தை எடுத்து விடணும் அவன் கிட்டேந்து. அதான் கொல்றதான், நீ பகவானை சேர்ந்தவனே இல்லை போடா அப்படிங்கணும். தண்டம் அவனை தண்டிக்கணும் அப்படின்னா அப்ப அவன்கிட்ட இல்ல சமம் தமம் இந்திரிய நிகிரகம் சாந்தி இது மொத்தத்தையும் எடுத்துடணும். சாந்தி கிடையாது உனக்கு, நிம்மதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே கோபமும் சாபமும் காமமும் கண்ணாபனான் பேச்சும் இருக்கும்படி பண்ணிடும். இதான் தண்டனை உனக்கு. நல்ல மனுஷன் அப்படின்னா சாந்தி இருக்கணும், நல்ல பண்புகள்லாம் இருக்கணும், இதெல்லாம் எடுத்துட்டா அதுதான் பெரிய தண்டனையா. அப்படி பெருமாள் பண்ணிடுவா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வைஷ்ணவர்களை ஆதரிக்கணும், கோபிச்சுக்க கூடாது. சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார், வைஷ்ணவன் வேஷம் போட்டாலே போரும், ரூபநாமங்களை இட்டு ஆதரிக்க பிராப்தம்ங்கிற. அவன் வைஷ்ணவன் சொல்லியிருக்கிறானா அவனை ஆதரிக்கணும். அவன் வைஷ்ணவ வேஷம் போட்டுருக்கானா, 12 திருமணம் எட்டுன்னு இருக்கானா, அவனை ஆதரிக்கணும். அவன் ஏமாத்துறவனா இருந்தா கூட, நீ என்னடா திருமன் போட்டு ஊரை ஏமாத்துற, ஏன்டா வைஷ்ணவன் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறன்னு சொல்லக்கூடாது. அந்த ரூபநாமங்களை இட்டே அவனை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த அளவு சேஷத்துவம் நமக்கு இருக்கணும். அந்த அளவு நானேதான் ஆயிடுக, அது முக்காவாசி இந்த குற்றம் சொல்லும் போதுதான் பெரிய சண்டை வருது. இருக்கிற காலம் ஒரு சரணாகதி பண்ணி முடிச்சவன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 வருஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 10-20 வருஷம் அதை நல்ல பிரயோஜனமாக பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவத்தை உணர்ந்துண்டு அதை கழிச்சால் அர்த்தம் உண்டு. இல்லை அப்படின்னா அது வாயால் சொல்ல முடியல. அதனால அது அந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை நானே தான் ஆயிடுகன்னு சொல்றேன். ஒல்லை நீ போதாய், உடனே வெளியில இருக்கோள் சொல்ற, அம்மா எப்போ நீ உத்தமையா இருக்கியோ உள்ளை உடனே நீ சீக்கிரம் வரணும், உன்னை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, உன்னை பிரிஞ்சு இருக்கிற ஒரு க்ஷணம் கூட எங்களுக்கு பெரிய இழவா இருக்கு, இழப்பா இருக்கு, அதனால சீக்கிரம் வா. தஸ்மாத்து க்ஷிப்ரம் சகாஸ்மாபிங்கிற சுக்ரீவன் விபீஷணனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா, சீக்கிரம் விபீஷணனோட சேரலாம்ங்கிற. முதல்ல விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னவர் வரதான், ஆனா பெருமாள் விபீஷன் நான் சேர்த்துண்டுட்டேன்னு சொல்லிட்டார். பெருமாள் விபீஷன் தம் பக்கம் சேர்த்துண்டுட்டேன்னு உடனே க்ஷிப்ரங்கிறவர் அப்படியான இனிமே பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா எப்ப வைஷ்ணவன் ஆயிட்டானோ எப்ப பெருமாள் சேர்த்துட்டாரோ அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற. ஒல்லை உடனே வா, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைய, நீ என்ன தனியா அனுபவிச்சுட்டு இருக்க, எல்லாரும் போந்தாரோங்கிறவா, எல்லாரும் வந்தாச்சாங்கிறா, ஏன்னா யாரும் விடக்கூடாது, எல்லாரும் வந்தாச்சு போந்து எண்ணிக்கொள், நீயே வந்து எண்ணிப்பார், யாராவது குறவான் பாரு, விருத்தி விருத்தியா தொட்டு தடவி எண்ணிப்பார், சந்தோஷப்படும், விருத்தி கூட விடக்கூடாது. என்ன பண்ணணும் கேட்டா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனைப்பார். வல்ல ஆனை கொன்ற ஆணை, நல்ல வலிய ஆணைனா கோலையா போயிட்ட ஆணை, அதை கொன்றவன் கண்ணன், ஆணையை கொன்ற கண்ணன், அவனை பாடப்போறோம். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, சத்ருக்களை எல்லாம் வாழ்லே சத்ருபாவத்தை ஒழிக்க வல்ல கல்லனை பாடப்போறோம். மாயனை ஆச்சரியமான கண்ணனை பாடப்போறோம். பாட நீ எழுந்து வா, கொல்லை நீ போதாய் அப்படின்னு எழுப்புறார். வல்ல ஆணை கொன்றானை அப்படின்னா ஆணை கொன்ற வீரத்தையும் பாடப்போனோம். இந்த ஆணையை கொல்லும் போது இருக்கக்கூடிய ஒரு அழகு இருக்கும். கண்ணன் ஆணையோட விளையாடிட்டு இருக்கான், ஆணையை தூக்கி போட்டு கொண்டுட்டாங்கிறது கிடையாது, சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஆணையோட கூட இந்த பக்கமா போறான், அந்த பக்கமா போறான், அடி வழியா போறான், மேல் வழியா வரான், என்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஆணையும் சுத்தோ சுத்தும் சுத்திட்டு எங்க கண்ணன் கிடைப்பான்னு மாத்தி மாத்தி ஆணையை சுத்தடிச்சு இப்படி இந்த பக்கமா உள்ள இடது பக்கமா போறான் வலது பக்கமா ஏதோ மாத்தி மாத்தி பண்ணி கடைசியில ஆணையை பிடிச்சி இவன் சுத்த ஆரம்பிச்சுட்டான், தும்பிக்கையை பிடிச்சு. இதெல்லாம் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம் குழந்தைகள்லாம். சக்கியம் பசியத கிருஷ்ணஸ் முகம் அத்தியருணே க்ஷணம் கஜ யுத்த கிருதாயாச ஸ்வேதாம்பு கனிகாஞ்சிதம். ஆஹா பாருங்க எத்தனை அழகா இருக்கு கண்ணன், ஆணையோட யுத்தம் பண்ணும் போது வியர்வை துளிகளோட கண்ணன் எத்தனை அழகா இருக்கான் பாருங்க. யாரு? மதுரா குல மதுரையில் இருக்கக்கூடிய பெண்கள், சின்ன குழந்தைகள். அவளுக்கு அப்படி ஒரு சேவை கொடுக்கறதுக்காக இப்படி விளையாடாம போறோம். அதனால அதை பார்க்கலாம் வானு கூப்பிடுறா. மாற்றாரை மாற்றழிக்க வல்ல ஆணை அப்படின்னு மல்லர்களை ஜெயிச்சவன், ஆணையை கொண்டுட்டு உடனே போய் இருமலை போல் எதிர்ந்த மல்ல வர்கடாருவின் பாட்டு இருக்கும், நம்மாழ்வார் பாட்டில் அழகாகும். பொற்கடா அசுர புறக்கிட மாதமீதியை கஞ்சனை கிழந்த சீர்கொள் சிற்றாய திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாற்றங்கள் செல் சார்வே ஆர்கடாவருவி ஆணை. இது பெரிய மலை போல இருக்கான் ஆணை. அந்த ஆணையை கொண்டுட்டு உள்ளுக்குள்ள போனா மல்லர்கள் ரெண்டு பேர், ஆணையை கொண்டு ஆணையனுடைய பாகனை கொண்டு உள்ளுக்குள்ள இருக்க மல்லர்களை கொண்டு அதுக்கப்புறம் கம்சனை கொள்றான். பசங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஒரு கொள் தென்பாகன் உயிர் விசைகித்து அரங்கினுள் மல்லரை செற்று மேல கம்சன் இருக்கான், கம்சன் மேலேந்து போட்டு கீழே இறக்கி போட்டு அடிக்கும். போர்க்கடா அசுரர் புறக்கிட வாட மீமிசை கஞ்சனை. அங்க இருக்க பாக்கி பேர் எல்லாரும் ஓடி போயிட்டாலா இல்ல, கம்சன் மாடத்துல மேல இருக்கும்போது அந்த கம்சனை கீழே தள்ளுறான். முதலில் இருக்கலாம், ஐயோ என்ன மேலேந்து கீழே தள்ளுறாளே, ராஜா கீழே விழுந்துட்டேரேங்கிறாவா. கண்ணன் பண்றது என்னமோ இஷ்டம்தான், ஆனால் மகாராஜாவாச்சியா, மகாராஜா கீழே விழுந்துட்டேரே அப்படிங்க. ஆயர் குலத்திலேருந்து வந்திருக்கோம்னா சிரிக்கிறாளாம், விருந்தாவனத்திலே வந்திருக்கா பசங்க. எங்க கண்ணனுக்கு எப்பவுமே அப்படிதான், எதையுமே மேல வச்சா பிடிக்காது, மேல உரிமையில வச்சிருப்பா வேண்டாம் இவனுக்கு பிடிக்காது. சி இருக்கொள் சிற்றாயன் அதான் கீழே போட்டு சொல்றான். அப்படி இந்த வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயன், இத்தனையும் பண்ணி மாயன்னா நமக்கு கொடுத்தவன் அர்த்தம். ஆணையை கொன்று அந்த சேவையை நமக்கு கொடுத்தவன், மல்லரை கொன்று அந்த ஒரு சேவை மாத்திரம் இல்ல, அந்த ஒரு பதபதப்பை நமக்கு கொடுத்தவன், அப்படிப்பட்ட நமக்காக அனுகிரகம் செய்த மாயன். ஆச்சரியமானோ அந்த மாயனை பாட எழுந்துவான்னு கூப்பிடுச்சு. கடைசியில இந்த பெண்ணும் எழுந்து வராது. இதோடு கூட பாகவதர்களை எழுப்புறது முடியாது. அடுத்த பாட்டு கண்ணன் சன்னதிக்கு போகணும். இப்படி பரம பாகவதர்களோட எப்படி பழகணும், எப்படி பேசணும் என்பதெல்லாமே இந்த ஒரு 10 பாசுரங்கள்ல ஆண்டால் ஆச்சரியமா அருளி செய்தார்னு பார்த்தோம். இந்த பாட்டினுடைய சுவாபதேசம் பார்க்கும் போது எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோன்னு ஆச்சாரியால இதுவா கூப்பிடறான்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆச்சரியம். எத்தனை ஆச்சரியமா பேசக்கூடியவர், பேசினா இவர் பேச்சு கேட்கணும் என்கிற மாதிரி அத்தனை மதுரமா பேசக்கூடியவர். இளங்கிளி என கிளி மாதிரி மதுரமா பேசுறவர். அது மாத்திரம் இல்ல, தேசிகனே தன்னை கிளின்னு சொல்லிக்கிறார். ஏன்னா கிளி வந்து சொல்றத திருப்பி சொல்லும், மதுரமா சொல்லும். அந்த மாதிரி தேசிகனே சுகவத் பட்டந்தாங்கிறார். ஒரு இடத்துல நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் என்ன எழுதி வச்சிருக்கேனோ அதையே திருப்பி திருப்பி கிளி மாதிரி படிச்சுக்கோங்க, படிச்சுன்னு அதை சொன்னா போருங்க. அதாவது இன்னைக்குமே கிளி சொல்ற வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது. நாம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன தாத்பரியங்கிறது அதுக்கு தெரியாது. அதே மாதிரி நான் என்ன எழுதி வச்சிருக்கேனோ அதை நீங்க படிச்சுக்கோங்கிற தேசிக தேசிய சூத்திரவாதமா படிச்சுக்கோங்க, தேசியனுடைய சத்தூஷணியா படிச்சுக்கோங்க, தேசியன் சாஸ்திர கிரந்தமா படிச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது தேசியன்கிட்ட இருக்கட்டும், இதுவே போகணுங்கிற. அப்போ சுகவட் பட்டந்தா இந்த மாதிரி கிளி மாதிரி படிச்சிருந்தாலே நல்லதுங்கிற. நம்மளை பார்த்து தன்னை பத்தி சொல்லும்போது என்ன கிளியை பழக்கி வச்சா மாதிரி அப்புள்ளார் என்ன பழக்கி வச்சார் அப்படிங்கிற, தேசியனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார் என்ன அப்படி பழக்கி வச்சிருக்காராம். மடப்பள்ளி வார்த்தை தாம் கேட்டருள்ளபடியே கிடாம்பி அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி அப்படிங்கிற, பழக்கி வைக்கா இப்படி பழக்கி வைக்கிறாராம். ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல, திருப்பி திருப்பி விஷயத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இவரையும் திரும்ப சொல்ல வச்சு கிளியை பழக்கிற மாதிரி பழக்கி வச்சு அப்படி கிடைச்ச அர்த்தங்களை நான் இங்க எழுதுறேன் அப்படிங்கிற ரகசியத்தை சார். தானா ஒரு அர்த்தம் எழுதல, கிளி தானா பேசாதே சொன்னது தானே திருப்பி சொல்லும். அப்புள்ளார் சொன்னது தேசிகன் சாதிக்கிறார். அப்புள்ளார் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டானா, அவருடைய ஆச்சாரியன் சொன்னதை அவர் சொல்றார். அவர் என்னன்னா அவருடைய ஆச்சாரியன் சொன்னதை அவர் சொல்றார். இப்படி பார்த்தா மடப்பள்ளி வார்த்தையை கடைசியில மடப்பள்ளி ஆச்சாரன் சொன்னதை இவர் சொல்றார். மடப்பள்ளி ஆச்சாரன் கேட்டா பகவத் ராமானுஜர் சொன்னதை அவர் சொல்றார். பகவத் ராமானுஜர் என்ன கேட்டானா, பெரிய நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள்லாம் சொன்னதை அவர் சொல்றார். அவர்கள் என்ன கேட்டா, ஆளவந்தார் சொன்னதை அவர்கள் சொல்றார். ஆளவந்தார் என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கு. அதனால யாருக்குமே இவாளுடைய தாற்பயங்கிறது கிடையாது. சம்பிரதாயத்துல என்ன விசேஷம் கேட்டாங்கன்னா, தங்களுடைய சொந்த கருத்து அப்படிங்கறதே கிடையாது, ஆச்சாரியனுடைய கருத்து தான் வந்துருக்கு. அதனால கிளிதான் எல்லாருமே, அதுதான் இல்லே இளங்கிளியே அப்படின்னு ஆச்சார நம்ம சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியாளுக்கு தான் இந்த பெருமை. நானே ஒன்னு புதுசா கண்டுபிடிச்சு சொல்றேங்கிறது வேற சம்பிரதாயம். ஆச்சாரியால் என்ன சொல்றாலோ அது சொல்றேன் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயம். இது கிளி சம்பிரதாயம். இது இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன் ரதையன்மின் நங்கைமையை போதருகின். அதாவது ஆச்சாரியர்கிட்ட போய் சில்லுன்னு பேசக்கூடாது, ரொம்ப வினயத்தோட பேசணும், வினயத்தோட பேசணும். தத்விஜி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையாங்கிற கண்ணனே, ஆச்சாரியன்கிட்ட போய் விஷயத்தை கேட்டுக்கோங்கிறார் அர்ஜுனன் கிட்ட. பகவத்கீதையை உபதேசம் பண்ணியாச்சு, அதான் முடிஞ்சு போச்சு இல்லையோ, முடிஞ்சு போச்சுன்னு விடாத ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்டுக்கோங்கிற. என்ன நான் ஆச்சாரியன் கிட்ட கேட்கணும் போது கேட்கும் போது இந்த மாதிரி கேட்காதாங்கிற, இந்த மாதிரி யுத்தத்தினோடு தேர்தல் இருந்து கேட்கற மாதிரி கேட்காது. வணங்கி கேளு, பரிப்பிரஷ்னம் பண்ணு, வினயத்தோட கேளு, ஆச்சாரிய சுசுருஷ பண்ணி கேளு அப்படிங்கிற. அதனால சில்லன்றியன் இன்னொரு அர்த்தம், பல அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, ஆச்சாரியால் சொல்றதே நிறைய பேர் சில்லுங்கிறார். சில சமயங்கள்ல தேசிகனே நிறைய கஷ்டப்பட்டிருக்க, ஸ்தோத்தும் நிந்திதும் அஸ்ததுக்தம் அபிவாங்கிற, நான் சொல்றத ஸ்தோத்தம் பண்ணுவா, நான் சொல்றத நிந்த பண்ணுவா, ஆனா எது பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைன்னு. ஏன்னா இவர் கிளிதானே, இவர் ஏன் கவலைப்படணும். அழகா சொல்ற, வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ள தெழுதியது ஓலையில் இஷ்டனம் யாம் இதற்கன் கொள்ள துணியனும் கோதண்டிகளும் கூர்மதியீர். ரசித்திரசாரம் பண்ணியாச்சு, அப்புள்ளார் சாதிச்சத சொல்லியாச்சு. அப்புள்ளாருக்கு அவர் ஆச்சாரியர் சொன்னார், ஆச்சாரியன் சொன்னது எதுவோ அதை எழுதியாச்சு. இப்போ ரசித்திரசாரத்தை சொன்னது தப்பு, இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னான்னா சொல்லட்டுமே, எனக்கு என்னங்கிற. ஏன்னா என் கருத்து இல்லையே, இல்ல இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டானா சரி, அதுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னு கேட்டா நான் சொல்லலையே, மைக்கு மாதிரி தானே, ஒரு மைக்கு முன்னாடி வச்சு பேசினான்னா மைக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பேசினவன் நல்லா இருக்குன்னு சொல்லணும். தேசிகன் மைக்கு மாதிரி, தேசிகன் எழுதுகோல் மாதிரி, பேனா மாதிரியா. இப்போ எல்லத்தனை உபவாதி இகழாது, என் மனசுக்கு வருத்தமும் வராது, என் மனசுக்கு சந்தோஷமும் வராது. ரகசியத்தினை சாதம் மாதிரி உத்தமமான கிரம்சம் கிடையாது, தேசிகன் மாதிரி யாரும் எழுத முடியாதுன்னு சொன்னா சந்தோஷமும் கிடையாதான். ஏன்னு கேட்டா அப்புள்ளார் சொன்னதுதான் அவரே எழுதினார் தானா எழுதியே இல்ல ரகசியத்திரை சாரம் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அர்த்தம் எதுவும் சரி கிடையாதுன்னா கஷ்டப்பட மாட்டாராம். ஏன்னா இவர் சொன்ன அர்த்தம் இல்லையே. அதனால சில்லுன்னு சொல்ல முடியாது ஆச்சாரியின் கிரந்தங்களை எதையுமே. சாராசார விவேகஜாக கரியாம்சக விமர்சராக பிரமாண தந்தா சந்தீதி கிருதோ வேதார்த்த சங்கிரா அப்படின்னு பகவத் பாஷ்யகாரன் தான் சொல்ற ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம்ங்கிற கிரந்தத்தை பண்ண. இது சில பேர் ஏத்துக்க மாட்டாளே அப்படின்னா அவ ஏத்துக்காட்டா போட்டமேங்கிறார் வேண்டாமே. சாராசாரம் தெரிஞ்சவர்கள் விமர்சராக ஆச்சரியம் இல்லாதவர் ஒய்யூ இப்படி புதுசா சொல்றாரு நம்மள்ட்ட எடுபடாம போயிடுமே அப்படின்னு பொறாமை இருக்கிறவாள் தான் அதை எடுத்துக்க மாட்டான். பொறாமை இல்லாமல் நடுநிலைமையோடு கூட பிரமாணங்களை ஏத்துக்கிறவள் தேசிகன் சொல்றதையும் ஏத்துப்பாள், பிரமாணார் சொல்றதையும் ஏத்துப்பாள், ஆளவந்தார் சொல்றதையும் ஏத்துப்பாள். சில பேர் சொல்றதை ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா மாச்சரியம் இருக்குன்னு அர்த்தம். பொறாமை இருக்கு, ஐயோ அவன் போய் பெரியவராயிருக்கானே அப்படின்னு பொறாமை இருக்குன்னு அர்த்தம். பிரமாண தந்திரா சந்தி பொறாமையை விட்டுட்டு அகம்பாவத்தை எல்லாம் விட்டுட்டு தனக்கு பெருமை வேணும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு பிரமாணம் அப்படிங்கிற முன்னிறுத்தி வச்சுட்டு ஆச்சாரியால் சொல்றது பிரமாணம் வந்தவா இதை ஏத்துப்போம். வேதாந்த சங்கிரத்தையும் ஏத்துப்பா, ரகசியத்தையும் ஏத்துப்பாள். அதுதான் சில்லன்றியன்மின் நமக்கு சொல்ற கல்லைவன் கட்டுரைகள்ங்கிறதெல்லாம் வாக்கு சாத்துரியம் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய பேச்சு சாத்துரியத்தை சொல்றது. வல்லானை கொன்றானே மாற்றாரே மாற்றழிக்க வல்லானை அப்படிங்கிறது பெரிய ஆணையை கொன்றவன். பெரிய ஆணைனா அகங்காரங்கிற பெரிய ஆணை. அந்த ஆணையை கொண்டவர்கள் ஆச்சாரியர். ஏன்னா நாம எல்லாம் அதான் நினைச்சுட்டு இருந்தோம், நாம் அப்படின்னா நினைச்சுட்டு இருந்தோம் அடியேங்கிறத காமிச்சு கொடுத்தது இவாள் தான். அதனால அகங்காரத்தை ஒழிச்சவர்கள் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைனா சத்ருக்கள் பரமதங்கள் பரமதஸ்தர்களை எல்லாம் அவளை ஒழிக்கல, அவளுடைய மாற்று சத்ரு பாவத்தை ஒழிச்சு அவளையும் வைஷ்ணவால் ஆக்கினவர்கள் ஆச்சரியமானவர்கள் மாயன் அற்புதன் ராமானுசன் அப்படிங்கிற மாதிரி இவை எம்பி ராமானுசன் செய்யும் அற்புதமே சொல்ல மாதிரி பெரிய ஆச்சரியமானவர் ஆச்சாரியர். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா நம்மளையும் சிஷ்யாளாக்கி வச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியம், நமக்கும் சதுபதேசம் பண்றதே பெரிய ஆச்சரியம். நம்மளை எல்லாம் நல்ல கதிக்கு ஆக்கி அவ இல்லாட்டா என்ன பெரிய ஆச்சரியம். நிரா லோகே லோகே நிருபதி பர ஸ்னேக பரிதா எதிக்ஷ்மாபிருத்தீபோ எதி நகில ஜாஜ்வல்யதைகங்கிற பாஷ்யகாரன் ஒருத்தர் அவதாரம் பண்ணாட்டா என்ன ஆயிருக்குங்கிற என்ன ஆயிருக்கும் கேட்டா இருட்டா இருக்கும் மொத்தம். அகங்காரத்வாந்தம் லோகம் முழுக்க அகங்காரம் பிடிச்சு இருட்டில் மூழ்கி இருக்கும். பாஷ்யகாரர் தான் தாசன்கிறத காமிச்சு கொடுத்தவர், எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறத லோகத்துல பரப்பினவர் பாஷ்யகார். தாச தாசன் தாசர்களுக்கு தாசன் அப்படிங்கிறத பரப்பினவர் பாஷ்யகார். இந்த ஆழ்வார்களுடைய சீசுக்தியில இருக்கு, புராணங்கள்ல இருக்கு, வேதத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கிற விஷயம்தான். ஆனா லோகத்துல யாருக்கும் தெரியாமல் இருக்கும் போது எதிக்ஷ்மாபரு தீபகாங்கிறார் எம்பெருமானாங்கிறவர் ஒரு தீபமா. அந்த தீபம் இல்லாட்டா லோகம் முழுக்க அகங்காரங்கிற இருட்டுல இருக்குமா. குதர்க்க வியாலோகம் குமதிமதி பாதாள குஹரம் அப்படிங்கிற அந்த மாதிரி தாசபாவத்தை ஊட்டி நம்ம கிட்ட இருக்கிற அகங்கார பெரிய அகங்காரம் சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற அகங்காரத்தை ஒழிச்சபடினால பல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட அப்படின்னு ஆச்சாரியனை பாடுவதும் பரம உத்தேசியம். அதுக்காகவே எழுப்புறான்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆச்சாரியனுடைய நாமகரணமும் நாமகீர்த்தனமும் ரொம்ப விசேஷம் முதல்லயே பார்ப்போம். அதனால இந்த பத்து பாசுரங்கள்னால அந்யாபதேச ரீதியில பார்த்தானா ஆயர்குல பெண்கள் எல்லாம் தூங்கின் இருக்கிற பெண்களை எல்லாம் எழுப்பி ஒரு நோன்புக்காக யமுனாநதிக்கு போறதுக்காக எல்லாரும் கோஷ்டியா பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு கிருஷ்ணனை சேவிக்க போறாள் அப்படிங்கிறது. பாபதேச ரீதியில பார்த்தோம்னா ஆண்டாள் சம்சாரத்துல தூங்கின் இருக்கிற நம்மை போன்ற ஜீவர்களை எல்லாம் எழுப்பி சரணாவிதியனுடைய பெருமையை சொல்ல போறவர்கள் ஆச்சாரியர்கள் தானே. அதனால அந்த ஆச்சாரியர்களை சேவிக்கிறதுக்கு நம்மளை எழுப்பி அதை காமிச்சு கொடுக்கற. அப்புறம் சரணாகதியை பத்தி பின்னாடி வரப்போடும். இந்த சரணாகதி ஆனாலும் அதுக்கு முதல்ல ஆச்சாரிய சம்பந்தம் தானே ரொம்ப முக்கியம். நாமளே போய் சரணாகதி அப்படின்னு பண்ண முடியாது. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரியனை முன்னிட்டு தான் சரணாகதி பண்ண முடியும். அப்படின்னா ஆச்சாரியனே தான் பண்றாரு நமக்கு அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதனால நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது ஆச்சாரிய சம்பந்தம் தானே. அதனால இந்த பத்து பாட்டுல அதுதான் ரொம்ப பிரதானங்கிறதாக அதை சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி இனிமேல் 20 பாட்டுக்கு மேல சரணாகத்தியினுடைய பிரபாவங்களை எல்லாம் ஆண்டாள் சொல்ல போறார் அப்படிங்கிறது சுவாபதேசம். இப்படி பல அர்த்தங்களை வச்சு இங்க திருப்பாவை அமைஞ்சிருக்கு. இந்த 15வது பாட்டு வரை இந்த பாகவதர்கள் எல்லாரையும் ஆயுர்குல பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் எழுப்பிண்டு யமுனா நதிக்கு போகிறார்கள். யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்ணி அங்கிருந்து கண்ணன் திருமாலைக்கு போறாள்ங்கிறது அடுத்த பாசுரத்திலிருந்து வரப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம், சதமகமணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா, தனபரண மிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து, அலக விநிகிதாபிஸ்ரக்திரா கிருஷ்ணநாதா, விலசது ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ, கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.